கோபு வணக்கம். உங்கள் பதிவை பார்த்தேன். அந்த ரெண்டு மரம் வரப்போகிறோம் இருக்கிற மரத்துக்கு பக்கத்தில் ஆழத்தில் கொஞ்சம் தண்ணி குழி ஒன்று வெட்டி வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உரக்குழி ஒன்றும் தண்ணி குழி ஒன்றும் பக்கத்தில் இருக்கலாம் கொஞ்சம் தள்ளி. இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உரக்குழி வந்து மேலே இருக்கும், தண்ணி குழி வந்து ஆழத்தில் இருக்கும். ரெண்டு வேறு வேறு இடத்துல இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த தோட்டத்தை வந்து மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, இயற்கையான முறையில் என்றைக்கும் தண்ணி பாசனம் இல்லாமல் கோடையிலையும் ஆடையிலையும் கோடையிலையும் எந்த நாள்லையும் தண்ணி பாசனங்கிற ஒன்று தேவையில்லாமல் இருக்கிற முறையை கொண்டு வரதுக்காக இதை பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது, ரெண்டரை அடி ஆடும் தண்ணி குழி வெட்டுறதுனால அந்த ரெண்டரை அடி ஆழத்துக்கு மழைக்காலங்களில் அந்த தோட்டம் முழுமைக்கு நடக்கும். ஏன்னா தோட்டம் பூராவுமே ரெண்டரை அடி ஆழத்துக்கு அங்கங்கே தோலை போட்டு வச்சுருக்குறோம். அதனால் அந்த ரெண்டரை அடி ஆழத்துக்கு அந்த தோட்டம் முழுமைக்கும் நனையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உரம் வந்து அது மாதிரி ரெண்டரை அடி ஆழத்தில் வச்சா நிச்சயமாக அவிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி உள்ளே இறங்குச்சுன்னா சலசலன்னு ஒரு மாதிரி இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்படி குழ குழன்னு அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, ரெண்டரை அடி ஆழத்தில் நிறைய உரத்தை கொட்டும்போது உள்ளே சூடாகவும் வாய்ப்பு இருக்குது. அதுவே ஏன்னா இப்போ அதில் நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல உரத்தில். அதுவே இந்த மாதிரி அரை அடி ஆழத்தில் மேல் மட்டத்தில் வைக்கும்போது நிச்சயமாக நுண்ணுயிர்கள் நிறையா வரும், மண்புழுக்கள் வந்து கண்டிப்பாக வரும். சாதாரணமாக அரை அடி ஆழத்தில் குழிய வெட்டி வரும் மணலில் தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த தண்ணி காஞ்சிரும். இந்த மாதிரி உரம் நினைச்சதுன்னா சீக்கிரம் காயாது. மண்ணில் தண்ணி ஊற்றினீங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும். மண்ணு நனைஞ்சால் காஞ்சிரும், உரம் நனைஞ்சால் காயாது. அதனால் அரை அடி ஆழத்தில் இந்த உரம் வந்து ஒரே இடத்துல முட்டா வைக்கிறதுனால நிச்சயமாக மண்புழுக்கள் அங்கே வரும். இந்த உரத்தையே ஒரு ரெண்டு கூட ரெண்டரை கூட உரம், ஒரு 15 கூட 15 2 30 கூட அல்லது 15 3 45 கூட வச்சுக்கோங்களேன். இந்த உரத்தை நம்ம 1 ஏக்கரில் தூவி விட்டோம்னா அது நிச்சயமாக அப்படியே காஞ்சி போய் தோட்டம் பூரா செதறி கிடக்குமே தவிர அதில் எந்த பலனும் கிடைக்காது. அது மண்புழு உரமாகவும் மாறாது, அதை உடனடியாக தென்னை மரங்கள் எடுக்கவும் முடியாது. அப்படியே தவறி எப்போது மழை பெஞ்சு நனைஞ்சால் கூட அதில் வந்து நிறையா களை செடிகள் முளைச்சி அந்த உரத்தெல்லாம் அது சாப்பிட்டு போயிடும். இந்த மாதிரி கொடியாக வெட்டி உரம் வைக்கிறதுனால அந்த உரம் வந்து சீக்கிரம் அழிஞ்சு போகாமல் ஒரே இடத்துல முட்டாக இருக்கும். அந்த உரத்தை நோக்கி மண்புழுக்கள் நிறையா உற்பத்தி ஆகி வரும். மண்புழுக்களை முதல்ல மண்புழு உரம் உற்பத்தி பண்ணணும்னா முதல்ல மண்புழுக்கள் வேணும். அதுக்கப்புறம் மண்புழுக்களுக்கு நிரந்தரமான உரம் வேணும். அப்போ தான் அது வந்து மண்புழு வந்து அந்த மண்புழு உரங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். மண்புழுக்களுடைய அந்த புழுக்கை அந்த உரம் கிடைக்கும், சரியா? இந்த வெர்மி கம்போஸ்ட் கிடைக்கும். அப்போது நீங்கள் நிரந்தரமாக மண்புழுக்களுக்கு உணவு வச்சிங்கன்னா தான் அது வந்து அங்கே தங்கி குடியிருந்து அதை வந்து உரமாக மாற்ற முடியும். அந்த அடிப்படையில் பார்த்தா கூட இது ஒரு மிகச்சிறந்த முறை. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு இந்த மாதிரியே இந்த உரக்கூடிய இன்னும் கொஞ்சம் வேணால் கொஞ்சம் பெருசாக்கி இன்னும் கொஞ்சம் ஆழமாக்கி அந்த இந்த பக்கத்துலேயே அதுன்னு கொஞ்சம் ஆழமாக்கி அதே ஆழத்தில் பக்கத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட இந்த உரத்தை வந்து நம்ம மீண்டும் அங்கேயே வச்சுக்கலாம். இதனால் வந்து ஒரு 2 3 ஆண்டுகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக அந்த தோட்டம் வந்து மிக செழிப்பாக வளரும். இதுவரையில் சொல்லப்பட்ட விவசாய முறைகள் இது மிக உயர்ந்த முறை அப்படிங்கிறது என்னுடைய புரிதல், சரியா? அதை செஞ்சு பார்க்கும்போது அதை நம்ம கண் கூட பார்க்க முடியும். அப்புறம் கொஞ்சம் உரத்தை வச்சுக்கிட்டே 1 ஏக்கரில் உள்ள மரத்தை வந்து நம்ம வந்து நிச்சயமாக ரொம்ப பசுமையான இடத்தை நோக்கி கொண்டு வர முடியும். தோட்டம் பூரா அந்த உரத்தை வீசுறதுங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த தோட்டம் பூரா பயிர் வைக்கிற மாதிரிங்க, நெல் பயிர், கம்பு, சோளம் இந்த மாதிரி பயிர்களுக்கு தான் தோட்டம் பூரா உரத்தை வீசி விடணும், தூவி விடணும். இந்த மாதிரி மரப்பயிர்களுக்கு வந்து இந்த மாதிரி உரக்குழி முறையில் உரம் வைக்கிறது வந்து ரொம்ப உயர்வானது. இதெல்லாம் வந்து நல்ல ஆய்வு பண்ணி நிறைய சோதித்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். நண்பர்கள் விரும்பினா பல்லடம் பழனிசாமி அவங்க தோட்டத்தில் பார்க்கலாம். நல்ல செழிப்பாக அந்த ஒட்டு ரகங்கள் கூட எவ்வளோ செழிப்பாக மரங்கள் இருக்குது, புதுசு புதுசாக பாலைகள் இருக்குது. இந்த கோடையில் கூட அவர் இதுவரைக்கும் 4000 காய் தாண்டி காய் போட்டான் அப்படிங்கிறார், இளநீர் தேங்காய் எல்லாம். அதே மாதிரி போன வருஷம் இந்த நாளில் தண்ணியே இல்லை, அவர் கிணத்துல தண்ணி பஞ்சல்லாத தண்ணி கிடக்கு. இப்போ 4 மணி நேரம் மோட்டர் ஓடி மோட்டரை நிறுத்தி போட்டு வச்சுருக்கிறார், அந்த அளவுக்கு இருக்குது. அதேமாதிரி சக்தி பிரகாஷ் அவருடைய தோட்டத்துலேயும் இந்த தென்னைக்கு வந்து நம்ம வடிவமைச்சிட்டோம், சரியா? அங்கேயும் உரக்குழியெல்லாம் உரம்லாம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத கூட நம்ம அதில் வந்து மாதிரி காமிச்சிட்டோம். அதேமாதிரி கிருஷ்ணகிரியில் ரமேஷ் நிறைய மாதிரி பணிகள் உருவாகும் போது பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு அமைதியான, ஒரு நல்ல, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வந்து விவசாயிகளுக்கு மீட்டெடுக்க முடியும். அதை நம்மளால் உற்பத்தி செஞ்சு அவங்கள சந்தோஷமாக வாழ வைக்க முடியும். இதை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் உருவாக்கும் போது பல உழவர்களை இது வந்து சென்றடையும். அநேகமாக அடுத்த ஆண்டு கோயம்புத்தூர் பூரா, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, துறையூர், பல்லடம் அந்த பகுதி பூரா இந்த முறை இருந்து ரொம்ப வெகு வேகமாக பரவி நிச்சயமாக விவசாயிகளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும் அப்படின்னு நான் முழு நம்பிக்கையோடு இருக்கேன். இதை தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு செய்துங்கிறதுல நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கேளுங்க. அநேகமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 3 மரங்களாக இருந்தால் 3 மரங்களுக்கு ஒரு குழி முக்கோண வடிவத்தில் அமைச்சிருந்தா, 4 மரங்களாக இருந்தால் 4 மரங்களுக்கு நடுவில் ஒரு குழி, சரிங்களா? அப்படியே கடைசியில் எங்காவது ஒரு இடத்துல ரெண்டு மரம் தங்கியிருந்தால் அந்த மரத்துக்கு தண்ணி உரம் வந்து இருக்கும், நிச்சயமாக தண்ணீர் தான் தேவைப்படும். அங்கே தண்ணீர் குழி, தண்ணீரில் உரம் தேவைப்பட்டதுனாலும் உரக்குழி ஒன்று, சரிங்களா? அதனால் ஒரு பெரிய இமாலய குற்றம் நடந்துடாது. அந்த இடத்துல ஒரு தண்ணி குழி வைக்கிறதுனாலையோ, ஒரு உரம் இல்லைன்னா உரக்குழி வைக்கிறதுனாலையும் ஒரு பெரிய இமாலய குற்றம் நடந்துடாது. ஆனால் இருக்கிற உரத்தை சிக்கனமாகவும் மிக உயர்ந்த முறையில் அந்த மரங்கள் எடுத்துக்கிற மாதிரியும், அந்த உரத்தையே மண்புழு உரமாக மாற்றுறதான ஒரு முறையும், அந்த உரம் எப்படிப்பட்ட சாதாரண குப்பையாக இருந்தால் கூட அது நின்று மடிக்கிறதுக்கான மடித்தல் வினை, அதை மக்குதல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மக்குதல் வினை நடக்கிறதுக்கான ஒரு அமைப்பையும் நம்ம அங்கே நிரந்தரமாக ஏற்படுத்துகிறோம். நிரந்தரமாக மண்புழுக்களை தோட்டத்தில் குடியேற வைக்கிறோம். இதனால் தோட்டம் நிச்சயமாக இதுவரையில் சொல்லப்பட்ட முறையிலேயே மிக உயர்ந்த முறை இது, மிக அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். நன்றி, வணக்கம்.